சத்தம் கெட்டதுமே நெல் பூத்து நிற்கும், ஒளி சத்தம் கெட்டதுமே கல் பூத்து நிற்கும், பகை சத்தம் கெட்டதுமே வில் பூத்து நிற்கும், சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிற்கும். போல சக்க சகப்பீ